செவத்தை புள்ள மனசுக்குள்ள நானும் இருப்பேன்னா அடி அண்டி உள்ள ஒன்ன நினைச்சா உறங்க நினைப்பேன்னா ஏ கண்டாங்கி சேல காத்துல பறந்தா மூச்ச மறக்குது மனச பறிக்குது கண்டாங்கி சேல காத்துல பறந்தா மூச்ச மறக்குது மனச பறிக்குது உதட்டோர மிச்சத்திலேயே மனச கொடுத்தேண்டி ஓ உதட்டோர மிச்சத்திலேயே மனச கொடுத்தேண்டி உசுரம் கொடுத்தேண்டி செவத்த புள்ள மனசுக்குள்ள நானும் இருப்பேன்னா அடி அண்டி புள்ள ஒன்ன நினைச்சா உறங்க நினைப்பேன்னா தொட்டு போறவளே உன்னோட நானும் வரேன் நெஞ்ச தொட்டு போறவளே உன்னோட நானும் வரேன் அடிய ஒன்ன நினைச்சே இந்த ஜென்மா முழுசு நான் கிடப்பேன் உனையா நீயும் நடந்தா ஏழு உலகம் கூட நான் கிடப்பேன் அடி முன்னால போனா நான் பின்னால வரேன் அடி கண்ணம்மா நீ சொல்லம்மா இந்த மாமன் உலகம்னு செவத்த புள்ள மனசுக்குள்ள நானும் இருப்பேன்னா அடி அண்டி